శ్రీమద్వేదాంతరామానుజముని కరుణాలబ్ధ వేదాంత యుగ్మం శ్రీమశ్రీవాసయోగీశ్వర గురుపతయోరర్పిత స్వాత్మభారం శ్రీమశ్రీరంగనాథాహ్వయమిని కృపయా ప్రాప్త మోక్షాశ్రమం తం శ్రీమద్వేదాంతరామానుజమునిమపరం సంశయే దేశికేంద్రం శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్గిహ కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది ప్రణామం లక్ష్మణమునిః ప్రతిగిహ్నాతు మామహం స్వాధీనపదిగాం శృతిం అస్మద్గురు పరంపరాయై నమః. పాదుగా సహస్రం గ్రదాన స్వామి தேசிகன் பண்ணதான இந்த ஸ்தோத்திர கிரந்தத்தில் மூன்றாவது ஸ்லோகமான வர்ணஸ்தோமைஹி வகுலசுமனோ வாசனாம் உத்வஹந்தி ஆம்நாயானாம் ப்ரகிருதிமபராம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் பாதே நித்யம் பிரணிஹிதத்யம் பாதுகே ரங்கபத்துஹு ம்நாமானம் முனிமிக பஜே துவாமகம் ஸ்தோத்து காமஹா அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்துக்கு முதல்ல பாதுகைய சாட்சாத்தா நேரிலே வணங்கி அதை அனவரதம் சிம்மாசனத்தில் வச்சுங்கு ஆராதித்தவதான பரதனை நமஸ்காரம் பண்ணார். இந்த பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை அப்படின்றதுனால பரதனையும் நம் ஆச்சாரிய சார்வபௌமரான ஸ்ரீமன் நாதமுனிகளையும் வணங்கினார். இந்த மூன்றாவது ஸ்லோகத்தில் பாதுகையினுடைய திருநாமத்தை தாங்கிய முனிவரான நம்மாழ்வாரை வணங்கினார். முதல் பாசுரத்தில் சந்தகான்னு பாகவதோத்தமர்களுடன் எல்லாரையும் வணங்கினார். சுவாச்சாரிய பரியந்தம் வணங்கினார். இரண்டாவதுல அந்த பிரபன்ன சந்தான குலத்துக்கு முதல்வராக இருந்தவரான ஸ்ரீமன் நாதமுனிகளை நமஸ்கரித்து பரதனையும் நமஸ்கரித்து இந்த மூன்றாவது ஸ்லோகத்திலே நம்மாழ்வாரை நமஸ்கரிக்கிறார். இப்படி நம்முடைய குரு பரம்பரை ஆச்சாரிய பரம்பரையானது சுவாச்சாரியன் முதற்கொண்டு இங்கே இந்த மூன்றாவது பாசுரத்திலே நம்மாழ்வார் பரியந்தம் அந்த பிரபஞ்ச சந்தான கூட்டஸ்தரான நம்மாழ்வார் பரியந்தம் நமஸ்கரிக்கப்படுகிறது நம் சுவாமி தேசிகனால். வருணமா நளினியாளும் வளனரும் வகுலனாரும் ஸ்ருதிசீர் பகுதி முன்பை சந்தியின் பந்தி பூத்தோர் அரிபத அவனி உன் நாமம் அணிந்து அரிசரண நோக்கும் குருகை மாமுனி பணிந்தே உன்னையான் துதிக்க வேண்டி அப்படின்றது இந்த மூன்றாவது ஸ்லோகமான வர்ணஸ்தோமைன்னு ஆரம்பிக்கிறதே அந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு தமிழாக்கமாக அந்த பாதுகமாலையில சுவாமி கேசவாச்சாரத்தை அற்புதமாக சாதிக்கிறார். வருணமா நளினாலும் வளனரும் வகுலனாரும் அதாவது வகுலஸ்தோமைன்னு ஆரம்பிக்கிறதா அந்த வகுலம்னா மகிழம்பு. அந்த மகிழம்பு எப்போதும் வாசனையோடையே இருக்கும். அதே மாதிரி நம்மாழ்வாருடைய சீசுக்திகளையும் அப்படிப்பட்டதான தன்மை கொண்டது. அது வேதத்தினுடைய நமக்கு அர்த்தம் விளங்காததான ரொம்ப கஷ்டமான பகுதிகளையும் ரொம்ப எளிமையாக நமக்கு புரியும்படியாக காட்டுவது நம்மாழ்வாரின் திருவாய்மொழி முதலான கிரந்தங்கள். அதனாலே ஸ்ருதிசீர் பகுதி முந்தை சந்தியின் பந்தி பூத்தோர் அரிபத அவனி உன்நாமம், அந்த ஹரின்னு சொல்லப்படுறதான பகவான் ஸ்ரீ விஷ்ணுவினுடைய பாதங்களை எப்பொழுதும் ரட்சிப்பதான அந்த பாதுகை உனக்கு திருநாமமாக அமைகிறது. அணிந்து அரிஹரண நோக்கும், அது அந்த பாதுக எம்பெருமானிடத்திலே நீங்கள் சரணாகதி பண்ணுங்கோல், அது ஒன்றே உய்வதற்கு வழின்னு நமக்கு ஸ்பஷ்டமாக காட்டுறது. அப்படி அந்த பாதுகைகளான ஸ்ரீ நம்மாழ்வார் அவர்தான் குருகை மாமுனி, அவரை பணிந்தேன், அவரை நமஸ்கரித்தேன். எதுக்குன்னா, ஹே பாதுகையே, இந்த பாதுகா சகஸ்ரம்னு ஒரு 1000 ஸ்லோகங்கள் உன்னை பற்றி சொல்வதாக சங்கல்பித்திருப்பேனே, அப்படி இந்த பாதுகையான உன்னை துதிக்க ஆரம்பிக்க துதிக்க வேண்டி இந்த குருகை மாமுனி பணிந்தே நம்மாழ்வாருடைய திருவடிகளை பற்றி சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இதுதான் இந்த 3வது ஸ்லோகமான வர்ணஸ்தோகையினுடைய ஒரு சுருக்கமான அர்த்தம். முதல் பாசுரத்திலே சந்தகாகனு சொல்லி சுவாச்சாரியனிலிருந்து ஆரம்பிச்சார். 2வது ஸ்லோகத்தில் நாதமுனிகளையும் பரதனையும் உத்கோஷித்தார். 3வதிலே பாதுகா ரூபமாக இருப்பவரான நம்மாழ்வாரை நமஸ்கரித்தார். இந்த 4வது ஸ்லோகத்தில் திவ்யஸ்தானாத்வமிக ஜகதீம் பாதுகே தாஹமானா பாதன்யாசம் பிரதம மனகா பாரதீயத்ர சக்ரே யோகக்ஷேமம் சகல ஜகதாம் சஜானன் வாசம் திவ்யாம் திசது வசுதா ஸ்தோத்ர ஜன்மா முனிர்மேனாக்கி அற்புதமா சாதிக்கிறார். பிரம்மா இந்த சதுர்முக பிரம்மன் இருக்கானே, அவன் வால்மீகிக்கு அனுகிரகம் பண்ணான். உனக்கு இந்த ராமாயணத்தை நீ இயற்றும் போது அந்த ராமனை பற்றியதான நினைவுகள் எல்லாம் உனக்கு தங்கு தடையின்றி மனதிலே தோன்றும். அதெல்லாமே உனக்கு சத்தியமா உன் மனசுல நடையாடும், நன்னா தெரியும். அதனால இந்த ராமாயணத்தை இந்த உலகத்திற்காக நீ வெளியிடுவாய் அப்படின்னு அனுகிரகம் பண்ணி அந்த சம்ஸ்கிருத மொழியை, அந்த சரஸ்வதியை, அந்த கவி இயற்றும் திறனை, வாக்கு திறனை வால்மீகிக்கு அருளினார். சாக்ஷாத் சிருஷ்டிகர்த்தாவான சதுர்முக பிரம்மா. இப்போ பாரதிங்கிறதான பதம் இதில் இருக்கு. பிரதம மனகா பாரதி எத்திர சக்கரேன்னு இந்த பாரதின்னு சொல்றோமே, அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்னா, அது தேவ பாஷையான சம்ஸ்கிருதத்தை சொல்லுகிறது. நம்முடைய பாரத தேசத்திற்கு கிடைத்ததான மிக உன்னதமான பாஷை எதுன்னா இந்த சம்ஸ்கிருதம். அதனாலதான் அகம் பாரதின்னு இங்கே கொண்டாடுறார் நம் சுவாமி தேசிகன். பரதனுக்கு பெருமாள் அருளி செய்ததுனாலே, அதாவது பாதுகைய பரதனுக்கு பெருமாள் கொடுத்தார் இல்லையா, அதனாலே அந்த பாதுகைக்கும் பாரதிங்கிற பேரு ஒக்கும். இந்த பாரதிங்கிறது பாதுகைக்கும் உரிய ஒரு நற்பெயராக அமைந்தால் இதை இப்ப எப்படி எடுத்துக்கிறது? பாரதினா சரஸ்வதி, மொழி அது சம்ஸ்கிருதம், அதுதான் பாதுக அப்படின்னு நாம வச்சுக்கணும். சரஸ்வதி பாதும் காயதி இதி பாதுகா அப்படிங்கிறது வச்சனம். அதனால இந்த பாதுன்னு சொல்றதான பாதுக அத பாடுறது எந்த மொழியில பாடுறது? சரஸ்வதி அந்த சம்ஸ்கிருத பாஷையில நம் சுவாமி தேசிகன் இந்த பாதுகா சரஸ்வரமான 1008 ஸ்லோகங்களை பாடியிருக்கார். சரஸ்வதி தேவி வால்மீகியினிடத்திலே அடி வைத்தாள், அதாவது பாதன்யாசம் பண்ணினாள். அதனாலே கவி ஆதிகவியான வால்மீகியினுடைய வாக்கிலிருந்து பாதுகையின் பெருமையானது வெளிப்பட்டது. இப்போ பாரதிங்கிறதுனாலே சரஸ்வதி மட்டும் அந்த ஆதிகவியான வால்மீகியினுடைய வாக்கிலே வந்தாளான்னா இல்ல, பாதுகையும் கூட வந்துதான். அந்த வால்மீகியினுடைய நாக்குல இந்த பாதுகையும் அது பாதன்யாசம் பண்ணிட்டு அதனாலே இராமாயணம் வந்தது. இப்படி பத சம்பந்தி அதாவது சப்தராசிகள் கொண்டதானது அது பாதுக. அந்த பாதுகையினுடைய பிரபாவமானது அந்த பாதுகளுடைய மகிமையானது இராமாயணத்திலேருந்து நமக்கு ரொம்ப ஸ்பஷ்டமா தெரிகிறது. அந்த சரஸ்வதி பாதுகைகள் ரெண்டுமே அனகா அப்படின்னு கூறப்படுகிறது. அனகான்னா குற்றமற்றது, ஒரு தோஷமே இல்லாததுக்கு அனகான்னு சொல்லுவோம். வேதம் ஸ்மிருதி இதெல்லாவற்றையும் காட்டிலும் இராமாயணத்துக்குன்னு ஒரு தனிமையான ஒரு தனித்த ஏற்றம் உண்டு, சிறப்பு உண்டு. எல்லாமே நமக்கு இப்படி வாழ வேணுங்கிறதான ஒரு நல்ல நெறியை நமக்கு போதிப்பதாக அமைந்தாலும் கூட வேதம் ஸ்மிருதியெல்லாம் இருக்கே அது பிரபு சன்னிதேம்பா, டூஸ் அண்ட் டூநாட்ஸ் சொல்லும், இதை பண்ணு இதை பண்ணாலே அப்படின்னு நமக்கு ஒரு ஆணை பிறப்பிக்கும், கட்டளையிடும். புராணங்கள் ஏதோ கதை மாதிரி சொல்லுண்டு போகுமே தவிர அந்த மக்களை ஈர்ப்பதானது அந்த மக்களிடத்திலே அதை கொண்டு சேர்க்கிறதான இடங்களவா இருக்காது. ஆனா ஸ்ரீமத் ராமாயணம் எப்படின்னா அது காந்தா சம்ஹிதைன்னு சொல்றார். அதாவது ஒரு தலைவி தலைவனிடத்திலே சொல்லும் அமுத மொழி போன்றதாம் அது. அதாவது இரண்டு காதல்கள் இருக்கலாம், அந்த காதலியினுடைய பேச்சு அவனுக்கு தேன் மாதிரி இனிக்கும் இல்லையா அந்த காதலனுக்கு, அதனால இந்த காதலியின் அமுத மொழியை போன்று அவ்வளவு இனிமையாக அமைந்தது இந்த காந்தா சம்ஹிதைன்னு சொல்லப்படுறதான ஸ்ரீ வால்மீகி பகவானுடையதான ஸ்ரீமத் ராமாயணம். இங்கே அனதாங்கிற பதத்தை குற்றம் அற்றதுன்னு பார்த்தோம். அதனாலே இந்த ஸ்ரீமத் ராமாயணம் அது காதல் வயப்பட்ட ஒரு காதலியின் காந்தையின் சொல்லாக அமைந்தாலும் கூட அது நம்மை திருத்தி நல்வழிப்படுத்துவதாக இருந்தாலும் கூட அது வேதத்தை போல் நமக்கு இதை பண்ணு அதை பண்ணு நிஷ்டூரமா கட்டளை இடாததுனால அது ரொம்ப சிராவியமா அத மேலும் மேலும் கேட்போமா அப்படின்னு கேட்கறதுக்கு மிக இனிமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நல் நடை ரொம்ப கஷ்டமான பதங்கள் பாரதம் மாதிரி பாகவதம் மாதிரி இல்லாமல் ரொம்ப நளினமான சம்ஸ்கிருத நடையிலே அந்த ஸ்ரீமத் ராமாயணம் இருக்கு. இந்த காந்தைன்னு சொல்றதுனால காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதிஹி சையா ஆசனம் வாகனம்னு சதுஸ்லோகியிலே ஸ்ரீ ஆளவந்தார் சாதிச்ச மாதிரி இந்த ஸ்ரீமத் ராமாயணம் எப்படி காந்தையான நம் பிராட்டி மகாலட்சுமி ஸ்ரீசப்தத்தினாலே சொல்லப்பட்டு அதற்கு ஆறு வகையான அர்த்தங்களை நம் ஆச்சாரிய குருஷர்கள் பண்ணாரோ அந்த மாதிரி இந்த பிராட்டியினுடைய ஆறு சப்தங்களும் கூட அனுகிரகத்தை இந்த ஸ்ரீமத் ராமாயணமும் அதனை யாராரெல்லாம் பாராயணம் பண்றாளோ அவளுக்கு கொடுக்கும். அதனாலே அப்படி பிரதி தினம் ஒருத்தன் ராமாயணத்தை பாராயணம் பண்ணான்னா அவனுக்கு குற்றங்களே கிட்ட கூட வராதான். அதனாலே அந்த ஸ்ரீமத் ராமாயணமும் அனகா. அதே மாதிரி பாதுகா சகஸ்ரத்தை நித்தியோத்தம் பாராயணம் பண்ணினாலும் அந்த ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணம் பண்றவனுக்கு என்ன பலன் ஏற்படுமோ அந்த தோஷங்கள்லாம் அவன் கிட்ட கூட அண்டாத எப்படி இருக்குமோ எப்படி அது அனகா என்ற பதத்தினாலே சொல்லப்படுறதோ அப்படி இந்த பாரதியான பாதுகையினுடைய மகிமை எப்படி இருக்குன்னா அந்த நம்மளுடைய பாப விரோதி இருக்கு வருவோம், நாம பண்ணது பாபம், அது பிராப்தி விரோதி, அந்த விரோதி எல்லாம் நீக்கும் சர்வ வல்லமை படைத்தது. அதனாலே இந்த பாதுகா சுகசிரத்தை எவமொத்தம் பாராயணம் பண்ணாலும் அவனுடைய மிக கொடிய பாபங்களான அந்த பிராப்தி விரோதியும் போயிடும், அவனை குற்றமற்றவனாக ஆக்கும். அதனால பாதுகா சகசிரமும் ஒரு அனகாவி. பெருமாள் ஷடகோபத்தை ஸ்ரீ ஷடாரிய அந்த நம்மாழ்வார நாம் தலையிலே ஏற்கும் போது நமக்கு ஷடாரி சாதிக்கும் போது பஞ்சகால பத்தின்னு ஒரு திரப்பம், அதுல ஒரு விஷயமானது சொல்லப்படுறது விஷ்ணோர் பத அம்புஜத்வந்தம் ரக்ஷசீதீஷே சேஷரூபிணி சிரசாதாரயாமி பாபானி சர்வாணி அனு அபனுகிறது அந்த ஸ்லோகம். ஹே பாதுகையே, நீயோ சேஷரூபிணி, பெருமாளுக்கு கைங்கரியமாகிற அந்த சேஷத்துவத்தை நீ மனப்பூர்வமாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு எல்லா காரியத்தும் பண்ற. அப்படி எம்பெருமானுக்கு சேஷத்துவ பூதையாயிருப்பவர் அந்த பாதுகையான ஒன்ன, இப்போ அடியேனும் சரசில் இருக்கிற நீ அடியேனுடைய அனைத்து பாபங்களையும் நீக்கியருளவேணும் போக்கியருளவேணும்னு நாம பிரார்த்திக்கணும். இது இந்த ஸ்லோகத்தை விஷ்ணோர் பாதாம்புஜத்வந்தம் ரக்ஷசீசி சேஷரூபிணி சிரசா தாரயாமி துவாம் பாபானி சர்வாணி அப்பனுத்தங்கிற இந்த ஸ்லோகத்தை இந்த பஞ்சகால பத்ததீன்றதான ஒரு கிரந்தமானது நாம் பாதுகையை சிரசிலே தரிக்கும்போது சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகமாக சொல்றது. நம்ம விரிவா இன்னி வரைக்கும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி தன்யோஸ்மி அனுகிரகிதோஸ்மின்னு சொல்லி இந்த பாதுகை சாதிக்கும் போது தலைய ரொம்ப பவியமா குனிஞ்சிருந்து கைகளை இருந்து ரொம்ப அடக்கத்தோட இன்னைக்கும் அந்த பாதுகைகளை அர்ச்சகன் சாதிக்கும் போது பார்க்கறத பார்க்கிறோம். இப்படி இந்த பாதுகையும் ஸ்ரீமத் ராமாயணத்தை தோன்றியதாம். ராமாயணத்தை பாராயணம் பண்ணாலும் நம்ம பாபம் போகும். பாதுகையான அந்த ஸ்ரீமன் அதாவது ஸ்ரீ நம்மாழ்வாருடைய அந்த எம்பெருமான் திருவடி நிலையாக இருக்கிற பாதுகைய அல்லது ஷடகோபத்தை நாம சாதிச்சிருந்தா கூட நம்மளுடைய பாபமானது போறது. ராமாயணம் பாராயணம் பண்ணாலும் அது அனகா குற்றமற்றம் இருக்கிறதுனாலே நம்ம பாபம் போறது. பாதுகா சாஸ்திரத்தை பாராயணம் பண்ணாலும் நமக்கு பாபம் போறது. அதனால இந்த பாதுகா சகசிரம் என்பதான சுவாமி தேசிகன் பண்டதான கிரந்தம் இருக்கே, அது ராமாயணத்துக்கு ஈடான கிரந்தம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்தை பாராயணம் பண்றவாளுக்கு தோஷமே ஏற்படாதுவோ கிட்ட கூட வராதுவோ அந்த தோஷங்கள் பாபங்கள், அந்த மாதிரி எவன் ஒருவன் பாதுகா சகஸ்ரத்தை பாராயணம் பண்றானோ அவனிடத்திலே தோஷங்கள் கிட்ட கூட வராதான். ஏன்னா இரண்டுமே அனகாது இருக்கு. அதனால ரெண்டுமே தோஷங்களை போக்க வல்லது. அர்ச்சாவதார மூர்த்தியாகிய ஸ்ரீரங்கமாகிய கோவிலிலே எழுந்திருளியிருக்கும் ஸ்ரீரங்கநாதன் தன் காலிலே ஊன்கின்றானே, அது எது? இந்த பாதுகை தானே. அத நித்திய சேவியம் நாம் எப்பொழுதும் அதை ரொம்ப மன மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்ள வேணும். அந்த நித்திய சேவியமாக அது இருப்பதனாலே அது அனகா குற்றமற்றது, நம் பாபங்களை போக்கக்கூடியதாக அமைகிறது. பாதுகைகளை பற்றி சொல்லும்போது ஆதிகவி வால்மீகி தன்னுடைய ராமாயணத்திலே சர்வ லோகத்துக்கும் யோகக்ஷேமத்தை பயப்பவள் இந்த பாதுகா தேவின்னு சாதிச்சார். அந்த வால்மீகியானவன் இந்த பாதுகையை பற்றி அதாவது கக்குஸ்த சக்கரவர்த்தியினுடைய ஒரு மிகப்பெரிய தபசனுடைய பலனாக அந்த பிரம்மாவினாலாக ஆராதிக்கப்பட்ட ஸ்ரீரங்கநாதன் இஷ்வாகு குலத்துக்கு, அந்த ராமன் பிறந்த குலத்துக்கு வந்தார். ரங்கநாதனுடன் அவ அந்த பிரபுஷ்ட வம்சத்துக்காரா என்ன பண்ணா, நம் பாரத தேசத்திலே இருக்கிற அயோத்தியிலே அந்த ரங்கநாதனை எழுந்தருளப் பண்ணி அவனுக்கு நித்தியம் ஆராதனாதிகளை பண்ணி வந்தார். அங்கே அந்த அயோத்தி அரசர்களுக்கும் அந்த மக்களுக்கும் அந்த நாட்டுக்கும் ரங்கநாதனானவன் அந்த பாதுகைகள், ரங்கநாதனுடைய பாதுகைகள் இருக்கே அது முழுக்க முழுக்க குற்றமற்றதாக ஆக்கி அனுகிரகம் பண்ணிச்சு. இந்த அனுகிரகம் அது கம்பராமாயணத்தை நான் பார்க்கணும். வன்மை என்பதே இல்லை அயோத்தியில, வன்மை என்பதே இல்லை கொள்வோர் இல்லாதலாம். அதாவது தான தர்மமே கிடையாதான் அயோத்தியில, ஒருத்தரும் தான தர்மம் பண்ண மாட்டா அயோத்தியிலேன்னு. அப்படின்னா அப்போ அது அப்படிதானே சொல்றதுக்கு சாஸ்திரங்கள்லாம் அதை ரொம்ப பெருசா சொல்றதே தான தர்மங்களை, ஆனா அங்க தானம் தர்மம் பண்றவாளே இல்லேன்னு சொல்றானே கவி கம்பன். அப்போ அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ எல்லாரும் அங்கே சகல சமிருத்தியோடையும் இருக்காளாம், ஒருத்தருக்கும் ஒரு குறைச்சலும் இல்லை. அதனால எல்லாரும் கொடுக்கறவாளா இருக்காளே தவிர வாங்கிக்கிறவாளா இல்லை. இப்போ இந்த தானம் தர்மம்லாம் இருக்கு, அது எப்ப பிராப்தமாகும்? ஒருத்தன் தேகின்னு கேட்கும்போது, அவனுக்கு இன்னொருத்தன் கொடுக்கும்போது அங்கே தானம் வரும். ஆனா அங்கே யாரும் கேட்கறதும் இல்லை. ஏன்னா அயோத்தி மக்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் அந்த அயோத்தி ராஜ்யத்துல இருக்கு. அதனால பிறரிடம் கையேந்திய வேண்டிய தேவையே அவளுக்கு இல்லை. அதோட மட்டும் இல்லை, தனக்கு வேண்டியதை காட்டிலும் அதிகமான பொருள் அவர்களிடத்திலே இருக்கிறதாம். நம்ம கிட்ட யாராவது வந்தா கேட்டா கொடுப்போம்னு காத்துக்கிட்டு இருக்கா, ஒத்துணும் கேட்கிறவா இல்லை. அதனால வாங்கிக்கிறவா இல்லாததுனால அங்கே தானம் என்பதே இல்லை, வன்மை என்பதே இல்லை, கொள்வோர் இல்லாத அந்த வாங்கிக்கிறவா இல்லை. அப்போ ஒரு தானம் எப்ப இதாகும், கொடுக்கறவன் என்னமோ சித்தமா இருக்கான், கொடுக்கறவன் கொடுக்கும்போது அதை வாங்கிக்கிறவன் வாங்கிட்டாதானே தானம்ங்கிறதான அந்த சொல்லுக்கு ஏற்புடையதா இருக்கும். அங்க வாங்கிக்காதவாளே, அங்க வாங்கிக்காத யாருமே வாங்கிக்கிறதுக்கு முன் வரல, வாங்கும்படியான வாங்கிக்கும்படியான தாரித்யமானது அங்கே இல்லவே இல்லை. எங்க இருந்தாலும் லக்ஷ்மி கட்டாட்சம், சகல சமுத்தியோட அயோத்தி மக்கள் இருக்காளுங்கிறத இந்த இன்டைரக்டா அங்கே வன்மை என்பதே இல்லை கொள்வோர் இல்லாதலால் கவியரசு கம்பன் அங்கே சொல்றான். அந்த மாதிரி இங்கே அனகா ஒரு தோஷத்தையுமே கிட்ட அண்டாதபடி இந்த பாதிகள் பண்ணும். அந்த நம்மாழ்வார் சடகோபத்தை நாம சிறசில தெரிச்சுக்கிறோமே அது பண்ணும். அதுக்கு மேல நீ யாரு? பாரதி வாணி வாக்தேவி சரஸ்வதி, நீ வால்மீகிக்கு பிரம்மாவினாலே உஜாசனம் பண்ணப்பட்டு வந்து வால்மீகியின் வாக்குல உட்காண்ட. அதே மாதிரி அந்த சரஸ்வதி தேவியானவள், இங்கே சரஸ்வதிங்கிறது அந்த மொழியை சொல்லும், அந்த மொழியிலே ரொம்ப ஊற்றத்தோடையும் எந்த விதமான இலக்கண பிழையுமின்றி அந்த ஸ்லோகங்களை கிரந்தங்களை இயற்றும்படியான ஒரு சக்தியை கொடுக்கிறது. அது அந்த கல்வி கடவுளான எம்பெருமான் ஸ்ரீ ஹயக்னிகளுடைய அனுகிரகம். அதனாலே இங்கே சரஸ்வதிங்கிறத சாட்சாத் ஹயக்ரீவன்னே வச்சுக்கலாம். இப்போ அப்பேற்பட்ட அந்த பாரதி வால்மீகிக்கு அனுகிரகிச்சார். ஸ்காந்த புராணத்தில், அதாவது வேதவேத்யே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனான்னு, நாம இன்றளவும் அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை சேவிக்க ஆரம்பிக்கும் போது அந்த தியான ஸ்லோகமா சொல்லிருப்போம். இது வேதவேத்யே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜேன்னா இது ஏதோ நம்ம விரிவா பண்ணது பாராயணத்துக்காருன்னு நினைக்க வேண்டாம். இது ஸ்காந்த புராண வசனம். இப்போ இந்த ஸ்காந்த புராணத்தை தான் வைஷ்ணவாளான நாம் செய்திகளே இத்த எண்ணத்துக்கு நாம தினம் சொல்லிருப்போம் அப்படின்னு சொன்னா அது நம்ம பிரிவா அதனுடைய அந்த அர்த்த புஷ்டியை பார்த்து வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரத ஆத்மஜே, பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீராமபிரானாக அயோத்தியிலே தசரதனுக்கு புத்திரனாக அவதரிக்கிறான். இந்த வேதம் பார்த்தது வேதவேத்யே பரே பும்சி வேதம், அந்த எம்பெருமானை சொல்லுவதான வேதம் பார்த்தது நாம என்ன பண்ணலாம்னு, அது வால்மீகியினுடைய நாக்கிலிருந்து ஸ்ரீமத் ராமாயணமாக அவதரிச்சது. அப்போ வேதம் ராமாயணமா அவதாரம் பண்ணித்து பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக தசரத ஆத்மஜனாக தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்தான். வேத பிராச்சேத சீதாசி சாட்சாத் ராமாயணாத்மனான், ரொம்ப அற்புதமான இதுல இப்போ ராமனோ சக்தியா ஸ்ரீமத் ராமாயணமோ சக்தியா வால்மீகி பண்ணதான அந்த ராமாயணம் சக்தியா இல்ல பெருமாளோ சக்தியாங்கிறத பார்க்கும்போது பெருமாளை காட்டிலும் அந்த ஸ்ரீமத் ராமாயணம்தான் ஓ சக்தி. பூர்த்தியா நாலு வேதங்களும் ஸ்ரீமத் ராமாயணமாக அவதாரம் பண்ணிட்டு, ஆனா பூர்த்தியான பகவான் ஸ்ரீமத் ராமபிரானாக அவதாரம் பண்ணல. அதுல அந்த அம்சங்களை சொல்லும் போது பகவதம்சம் ராமனுக்கு பாதி 50%, அப்புறம் பரதனுக்கு 25%, அண்ட் பரதசத்துனா ரெண்டு பேருக்கும் சேர்ந்து 25%, ஆறு ரெண்டு பேருக்கும் தனித்தனியா 12%. அப்போ இந்த நான்கு வேதங்களும் எம்பெருமானை பற்றி சொல்வதற்காக வந்த நான்கு வேதங்களும் ஸ்ரீமத் ராமாயணமாச்சு. ஆனா அந்த பகவானுடைய அம்சத்துல பாதிதான் ராமனாச்சின்னு தெரியுது. அதனால எந்த எம்பெருமானுடைய பிரபாவங்களை சொல்றதுக்காக அந்த வேதத்தின் உட்பொருளாயிருக்கிற பகவான் ஸ்ரீமன் நாராயணனை சொல்றதுக்காக வேதங்கள் இருந்தோ, அந்த வேதங்களானது ஸ்ரீராமனை காட்டிலும் உயர்ந்து நின்றது. அது மட்டுமில்ல, ராமனுக்கு எத்தனையோ கஷ்டங்கள், வனவாசம், ராவணன் அவனுடைய பத்னி சீதையை அபகரிச்சுட்டு போனது, இப்படி எத்தனையோ கஷ்டம். இந்த ராமாயணத்துக்கு ஒரு கஷ்டம் இல்லை, சுகமா இல்லையா? அதனால இந்த ஸ்ரீமத் ராமாயணமானது ராமனை காட்டிலும் உசந்ததாக நம் பெரியவர்களாலே கருதப்பட்டது. அதே மாதிரி இந்த பாது ஸ்ரீமத் ராமாயணத்தை காட்டிலும் ஒருபடி ஏற்றமுடையது இந்த பாதுகா சகஸ்ரம். இந்த பாதுகா சகஸ்ரத்தை பத்தி நான் 1000 ஸ்லோகம் பண்றேன், பாதுகா சகஸ்ரம்னு 1000 ஸ்லோகம் பண்றேன்னு நான் அந்த போட்டியில ஒத்துவிப்பேன். அப்போ ஹே பாதுகா தேவியே, உன்னுடைய அருள் இல்லாமல் இதை நான் பண்ண முடியுமா? அதனால நீதான் எனக்கு இப்போ அருள் பாலிக்க வேணும், உதவ வேணும். நான் இப்ப இந்த பாதுகா சகஸ்ரம்ங்கிறதான ஒரு கிரந்தத்தை பண்ண போவதா சங்கல்பிச்சுட்டு இருக்கேனே, அது வேற இல்லை, ஸ்ரீமத் ராமாயணம் வேற இல்லை. பாதுகா சகஸ்ரம் தான் ராமாயணம், ராமாயணம் தான் பாதுகா சகஸ்ரம். இதுவும் ராமண பத்தியதுதான், அதனாலே ராம சம்பந்தி. இது ராமாயணம் ராமண பத்தியது, அதனாலே அதுவும் ராம சம்பந்தி. ஒரு ராம சம்பந்தியான அந்த ராமன பத்தி வால்மீகி பண்ணா அது ராமாயணம். இப்ப அடியேனும் இந்த பாதுகா சகஸ்ரம்ங்கிறதான ஒரு எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தத்தை உடையதான பாதுகையை பத்தி 1000 ஸ்லோகம் பண்ண போறேன், அதனாலே இதுவும் ராம சம்பந்தி தானே. அதனாலே இந்த ஸ்ரீமத் ராமாயணம் எப்படி பாரதிங்கிற பதத்தினாலேயும் அனகான்னு தோஷமே இல்லாததாகவும், அது அந்த ராம சம்பந்தி ஆகிறதோ, அதே மாதிரி இப்பொழுது நான் சங்கல்பித்து பாட இருப்பதான இந்த பாதுகா சகஸ்ரமாகிய நூலும் அதுவும் ஒரு பாரதி, அதுவும் எம்பெருமானுடைய சம்பந்தி. அதனால அது ராம சம்பந்தி தான். பிரம்மா பிரசாதித்ததான அந்த வாக்தேவியான சரஸ்வதி வால்மீகி முனிவருடைய நாவிலே வந்து ராமாயணமாக ஆச்சு. இந்த வசுதா ஸ்தோத்திர ஜென்மான்னு சொல்றா வால்மீகிய. சம்ஸ்கிருதத்துல வல்மீகம் வல்மீகம்னு சொன்னா அது இந்த பாம்பு புத்த சொல்லும். வல்மீகம்ங்கிறது புத்து, அந்த புத்திலிருந்து தோன்றியவராலே வால்மீகி. புத்துக்கு என்ன அது, அதுல எது வாசம் பண்ணும், சர்ப்பம் வாசம் பண்ணும், பாம்பு வாசம் பண்ணும் இல்லையாவா? இந்த பொந்துல புத்துல வசிக்கிறது எது, பாம்பு. அப்போ புத்துக்கு பாம்போட உறவு இல்லையா, அந்த பழக்கம் எப்போதும் உண்டு. அந்த சர்ப்பத்திடத்திலே அது பிரீத்தியோடு இருக்கும் அந்த புத்து. அப்படி பார்த்தா வால்மீகி எப்படி ஒரு சர்ப்பத்துடன் பிரீத்தி உள்ளவனாக புற்றிலிருந்து தோன்றினானோ, இந்த வேதாந்த தேசிகன்னு சொல்லப்படுறதான அடியேனும் இந்த சர்ப்பத்தினுடைய ஒரு சிஷ்யன்தான், சர்ப்ப சம்பந்தி தான். ஏன்னா அடியேனுடைய ஆச்சாரியன் அப்புள்ளார். அந்த அப்புள்ளாருக்கு அடியேன் சிஷ்யன், அதனாலே அடியேனும் ஒரு சர்ப்பத்தினுடைய சிஷ்யனே, சர்ப்ப சம்பந்தியே. அஸ்ரௌஷம் சேஷகல்பாத் பகவதின்னு சுவாமி தேசிகனே தன்னை ரொம்ப இதா பெருமையா சொல்லிக்கிறார. அதனால என் ஆச்சாரியன் ஆதிசேஷனுக்கு சமமானவன், அதாவது சுவாமி அப்புள்ளார் ஆதிசேஷனுக்கு எந்த விதத்திலும் குறைந்தவர் இல்லை, ரொம்ப சமமானவர். அவர் எப்படி ஆயிரம் தலை அல்லது ஆயிரம் வாயுள்ள அந்த அனந்தனானவன் இருக்கானோ அந்த மாதிரி அஸ்மதாச்சாரியரான அந்த அப்புள்ளாரும் அந்த ஆதிசேஷனை போன்றே ஆயிரம் தன் திருநாக்கினாலே அனைத்து விஷயங்களையும் அந்த வேங்கடநாதனான அடியேனுக்கு உபதேசித்தவர். அடியேனோ சர்ப்பசம்பந்தம் உள்ளவன், வால்மீகியோ சர்ப்பசம்பந்தி, அடியேனும் சர்ப்பசம்பந்தி தான். இது மாதுலா சகலாக்கலாகன்றார் தேசிக மங்களத்துல சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரரான நயினாச்சாரியார். அதனாலே தன்னுடைய 19.5 வயசுக்குள்ள அத்தனை கலைகளையும் அத்தனை சாஸ்திரங்களையும் வேத உபனிஷத்துக்களையும் தன் மாதுளரான அம்மானான மாமாவான அப்புள்ளாரிடத்திலிருந்து சுவாமி தேசிகன் பெற்றார். அது மட்டும் இல்ல, எனக்கு ஆச்சாரியன் சர்ப்பம், அதனாலே நான் சர்ப்ப சம்பந்தின்னு சொல்லவல்ல, நான் பிறந்ததே ஒரு சர்ப்பத்துக்கு தான், அதனாலே சர்ப்பத்தினுடைய புள்ளையும் கூட அறியேன். எப்படின்னு கேட்டா அனந்த சூரி சூனவேன்னு அதே அந்த தேசிய மங்களத்துல வருத இல்லையா, நாம இன்னைக்கு இப்போ நித்தியம் சேவிக்கிறமே, அதனால அனந்த சூரி சூனரே பிகந்தமான வைபவா திகந்தவாபிஹம்ச ஜெயத்ர காலமேக தேசிகா உபாத்த சர்வசாசனாய ஹந்த வர்ஷவிம்சதோ குணப் புனர் நமஸ்திரியா சுவேங்கடேச சூரையே. எங்க அப்பா பேர் என்ன? அனந்த சூரி. அப்போ அனந்தன்னா என்ன? பாம்பு தானே, ஆதிசேஷன் தானே. அப்போ அந்த பாம்பு சம்பந்தம் ஆச்சாரிய சிஷ்யபாவத்தினாலே எனக்கு அப்புள்ளாருகிட்டேந்து வந்தது, அதனாலே அடியேன் சர்ப்ப சம்பந்தி. அனந்த சூரியனுடைய சாட்சாத் புள்ளனா, அதனாலே அடியன் சர்ப்ப சம்பந்தி. புத்துல பாம்புகளுடைய உறவினாலே சர்ப்பிரியரான வால்மீகி இப்போ எனக்கு அனுகிரகம் பண்ண கடமைப்பட்டிருக்காரா இல்லையா? ஏன், நாங்க ரெண்டு பேரும் சர்ப்ப சம்பந்தி. அப்போ ஒரு சர்ப்ப சம்பந்தி இன்னொரு சர்ப்ப சம்பந்திக்கு அருள் பாலிக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு ரசமான விஷயத்த இங்கே சொல்ற. அது மட்டுமில்ல, சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவிஸ்தரம் ஏகைகமக்ஷரம் புரோக்தம் மகாபாதகநாசனம். இந்த ரகுவர சரிதம் இருக்கு, இந்த ஸ்ரீமத் ராமாயணம் இருக்கு, அது ஏகைகமக்ஷரம் புரோக்தம் மகாபாதகநாசனம். இந்த அடியேன் பண்ண போறதான இந்த பாதுகா சகசிரமும் ஏகைகம் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசனம் அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை போன்றதே. அது சதகோடி பிரவிஸ்திரமா இருந்ததான அந்த ராமாயணத்தை வால்மீகி காயத்ரி மந்திரத்தினுடைய அக்ஷரங்களான 24 கொண்டு அதை 24,000 ஸ்லோகமாக பண்ணினான். அதே மாதிரி அடியனும் அந்த சர்ப்பசம்பந்தியாக இருக்கிறதுனாலே அப்புலாருடைய சிஷியனான ஒரு சர்ப்பசம்பந்தி சாட்சாத் அனந்த சூரியங்கிறதான அவருக்கு பிள்ளையாக பிறந்ததுனாலே சர்ப்பசம்பந்தி, எப்படி வால்மீகி வல்மீகம்ங்கிறதான புத்திலிருந்து சர்ப்பசம்பந்தியாக இருக்கானோ அந்த மாதிரி அவனை காட்டிலும் ரெண்டு விதத்திலேயும் ஆச்சாரிய பித்ரு, ரெண்டு பேர் பித்ருதான் முதலாச்சாரியனாவா, பித்ரே பிரம்மோபதேஷ்டே மேகுரவே தெய்வத்தாயே சேர்ந்து இதே இந்த தேசியன் மங்களத்துல வருதே. இப்போ முத முதல்ல எத்தனை இருந்தாலும் எத்தனை பெரியவா இருந்தாலும் நமக்கு தாத்தா கொள்ளு தாத்தா இருந்தா கூட அந்த பிள்ளைக்கு உபநயனம் பிரம்மோபதேசம் அப்பா தானே பண்ற. அப்போ அதுக்கப்புறம் தானே அவனுக்கு வேதங்களையோ மற்ற சாஸ்திர கிரந்தங்களையோ அவனுக்கு படிப்பதற்கான ஒரு தகுதி ஏற்படுறது. அதனால முதல் குரு யாரு? அப்பா. அதுக்கப்புறம் சாஸ்திரங்கள்லாம் மற்ற குருக்கு போய் வாசிக்கிறோம், இந்த பஞ்சசம்ஸ்காரம், அதுக்கப்புறம் பிரபத்தி எல்லாம் மற்ற வாழ்த்த பண்ணிக்கிறோம். அதனால அவார ஆச்சாரியார வச்சுருக்கோம். முதல் குரு யாரு? அப்பா. அந்த மாதிரி இங்கே அனந்த சூரி சூனவேன்னா அந்த தந்தையாகிற சர்ப்பத்துக்கும் அடியேனுக்கும் புள்ளைங்கிற சம்பந்தம், இன்னொரு சர்ப்பமான அப்புள்ளாருக்கும் அடியேனுக்கும் சிஷ்யங்கிறதான சம்பந்தம், வால்மீகிக்காவது வல்மீகம்ங்கிறதான அந்த புத்துல இருக்கிறது புத்திலேருந்து பிறந்ததுனால ஒரு சம்பந்தம் தான் அவனுக்கு, அடியேனுக்கு ரெண்டு சம்பந்தம் இருக்கு. அதனால இந்த ராமாயணத்தை காட்டிலும் இந்த பாதுகாசனத்திலும் வசத்தியா வரணும்னு ஏ வால்மீகியே நீயே அருள் பாதிப்பாய், ஏ பாதிகளே நீங்களே அருள வரணும்னு சொல்லி இந்த பாதுகா ஸ்தோத்திரத்தை வால்மீகி கவி பண்ணார் அப்படின்னு இது வால்மீகி எவ்வளவு பெரிய முனிவர், நீ எவ்வளவு நீச்சன், நீச்சனான நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சில பேர் கேட்டாராம். அப்படி சொன்னார், என்ன குறைச்ச வந்தது, கங்கை ரொம்ப புனிதமான நீர் தான், குடுகுடுன்னு ஒரு சுரி நாய் ஓடி வருது, ஓடி வந்து ஒரு நாலு நாக்கை நீட்டி நீட்டி நீட்டி நாலு வா குடிக்கிறது, அப்புறம் ஓடி போடுது. இப்போ இந்த கங்கை நீரை இந்த சுரிநாய் நக்கி குடிச்சதுனால கங்கைக்கு ஏதாவது தோஷம் வந்துட்டாங்க இல்லையே? அந்த மாதிரி அடியேனுக்கும் இந்த பாதுகாசகசனத்தை பண்றதுனால எந்த தோஷமும் கிடையாது, என் தோஷமெல்லாம் நீங்கிடும் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகமான 5வது ஸ்லோகத்தில் சாதிக்க போற அத ஒரு சிறந்து அனுபவிப்போம். கவிதார்ஜிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.